தாய் தந்தை யாருமின்றி தவிக்கும் மானே. நான் கூட ஏங்குகின்றேன் உனை போல் தானே. தாய் தந்தை யாருமின்றி தவிக்கும் மானே. நான் கூட ஏங்குகின்றேன் உனை போல் தானே. பாசத்தை தேடி நிற்கும் பனிப்பூ தேனே. தேடாமல் நான் இருப்பேன் உறவாய்த்தானே. பட்டு பூச்சி போலே தினம் வட்டம் போடும் பாப்பா. செல்ல பிள்ளை போலே நான் சொல்லும் பேச்சை கேட்பா. பாட்டெடுத்து நான் படிக்க பூ போல் பூப்பா. அன்ன கிளி நீ சிரிக்க நான் படிப்பேன் ராகம். வண்ண செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்ச வீசும். ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா. கிளினை சிரிக்க நான் படிப்பேன் ராகம். வண்ணச் செண்டு வாசமெல்லாம் நீ சிரிச்ச வீசும். தத்தி தத்தி ஆடும் இந்த தங்கமணி தேர் முத்து நகைதான் எனக்கு முக்கணியின் சார். ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா சுக்கு ஜிமுக்கு சிக்கா.